வைத்தால் உற்ற துணையாய் உதவும் உன் குணமே. பரிவு பாசம் அருளும் சுடர் நீ பாதம் அடிக்கலமே. எதையும் தொடங்குகின்றோ முடிவில்லாத உனது அருளை நிதமும் அடைகின்றோ. 108 சூரை தேங்காய் உடைத்து முடித்தோமே. தோப்பு கரணம் போடும் எமக்கு தொடர்கள் அடைக்கலமே. அருள் வைகாசியில் வெள்ளி கிழமையில் விரதம் ஏற்றோமே. ஆத்தி மாலையில் அணியும் உன் பதம் ஏற்றி புகந்தோமே. உயர் விநாயக சதுர்த்தி விரதம் உவந்து இருந்தோமே. கும்பல் முகனே உமையின் மகனே உனது அடிக்கலமே. ஒரு நாள் பிள்ளையானோந்து ஏற்கும் எங்களை என்றும் காப்பது இறைவன் அன்பு. சங்கட ஹர சதுர்த்தி விரதம் மாசிதனில் வருமே. நாங்கள் இருந்தோம் தடக்கையோரே நாளும் அழைக்கலமே. அன்னையென்றும் தந்தையென்றும் உன்னை கண்டோமே. அறிவின் ஆசான் உறவில் நண்பன் ஆகும் மனமே. இந்த பிறவி மலர்ந்து காய்த்து கனிதல் உன்னிடமே. தந்தி முகனே காலம் ஊன்றிலும் தருக அடிக்கலமே. தொடர்ந்திடுமே அதற்கும் வரம்பை படைக்கும் ஆற்றல் அமைந்த பெரும் சிவமே. வளரும் தேயும் நிலவு போலே அலையும் உயிரினமே. உலவை ஏந்தி எனும் கோவிலில் உண்டு அடைக்கலமே. பொன்னை தேடியும் பொருளை தேடியும் காலம் போகின்றதே. உன்னை நாடவும் உருகி பாடவும் நாட்கள் குறைகின்றதே. உண்மை நேர்மை ஈகை இரக்கம் உலகில் தழைக்கட்டுமே. ஒருவன் போட்டு இறைவன் கோவிலில் உயர்க அடைக்கமே. மழலை தோன்றி இளமை வளர்ந்து முதுமை தளர்ந்திடுமே. அதற்கும் முதலை அனைத்தின் முடிவை அறிதல் உன் திறமே. நடக்கும் எதையும் நிலைக்கும் என்று மயங்கும் உயிர் புலமே. பணத்தை மாமுகன் நினைக்கும் வகையில் படர்ந்த அடைக்கலமே. எழுதும் எழுத்தை பாடல் ஆக்கிடும் இனிய பெரும் தெய்வமே. அழைக்கும் குரலில் இசையை கலந்திடும் அன்பின் கடல் வெள்ளமே. அறிவும் திருவும் இணைய புரியும் அரசு உன்னிடமே. அனைத்தும் நிகழ்த்தும் துதிக்கையானே மலர்க அடைக்கவே. அருகம் புல்லை ஒடிக்க முயன்றால் புயலும் போற்றிடுமே. இறைவன் உனது அன்பர் வாழினில் விதியும் விலகிடுமே. வருமுன் காக்கும் தெய்வ களிராய் வருக குல செல்வமே. இருகையேந்தி உருகும் என கருள் என்றும் அடைக்கலமே. ஆசைப்படுபவை யாவும் வெண்ணிடும் தன்மை என்னிடமே. தேவைப்படுவதை தேடித்தரும் நெறி முகனிடமே. ஓசை எழுப்பி வாதம் நடத்தும் வாழ்வில் பிழை வருமே. ஓமென் குறைத்து நீர் அணிந்தே கழல்கள் அடைக்கலமே. உனது காட்சி என்றும் மங்களமே. முடிவில்லாமல் உடரும் அடியார் தொழுகை பெருகிடமே. ஒட்டி புகழ்ந்தேன் ஏற்றி மகிழ்ந்தேன் பொழிகடைக்கலமே. பொன்னில் உயர்ந்த பாத நிழலில் அருக அடைக்கலமே.